सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्ये केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतिले नालावद् श्लोकम्। कृष्णान्वयेण ददतीं यमुनानुभावं तीर्थैर्यतावदवगाह्य सरस्वतीं ते गोदविकस्वरदियां भवती कटाक्षात् वाचस्फुरन्तिमुकरन्तमुच कवीनां। कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीर्थैर्यतावदवगाह्य सरस्वतीं ते गोदविकस्वरदियां भवती कटाक्षात् वाचस्फुरन्तिमकरन्तमुच कवीनां। அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போதே ரெண்டு விதமான அர்த்தத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒன்று சாக்ஷாத கோதாவரின்ற ஒரு நதியை சொல்கிறதாகவும், இன்னொன்று சாக்ஷாத் கோதாஸ்துதி அப்படின்றக்கிறபடினால நாச்சியாரை சொல்கிறதாகவும் ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கா. கோதா அப்படின்ற பதத்துக்கு கோதாவரின்னு அர்த்தம் இல்லையா? அந்த கோதாவரின்ற ஒரு அர்த்தமும் நமக்கு கிடைக்கிறது. அந்த நதியுடைய பெயரை வச்சுண்டு வேற சில நதிகளுடைய பெயரையும் எடுத்துண்டு கோதாவரியை ஸ்துதிப்பது போல, அந்த கோதாவரி எப்படி பிரவகிக்கிறதோ அதே மாதிரி, ஹே கோதே, ஏ ஆண்டாள் பிராட்டியே, உன்னுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கருணையினால கவிஞர்களுடைய வாக்கானது நன்கு பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதல்ல கோதாவரின்றதுக்கு எப்படின்றத அர்த்தம் பார்த்துடலாம். ஹே கோதே, ஹே கோதாவரி நதியே, பவதி கட்டாக்ஷாத், உன்னுடைய இந்த கட்டாக்ஷத்தினால கிருஷ்ணான் வயேன யமுனானுபாவம், கிருஷ்ணனுடைய சேர்க்கையினால யமுனை போன்ற ஒரு பரிசுத்தியை ததத்தீம் அடைந்திருக்கிற சரஸ்வதியும், அந்த சரஸ்வதி நதியை கத்வா அடைந்து தீர்த்தைஹி யதாவது அவகாக்கிய, தீர்த்த விசேஷங்களுடைய அந்த விதவிதமான ஒரு தீர்த்தங்களில் சொல்லப்பட்டபடி யதாவத் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறா போல அவகாக்கிய, அதாவது மூழ்கி நீராடி அவபிரத ஸ்நானம் பண்ணி விகஸ்வரதியாம் கவீனாம், ஒரு மலர்ந்த புத்திகளை உடைய கவீனாம் அந்த கவிகளுக்கு வாச்சகா அந்த வாக்குகளானது மகரந்த முச்சஸ்புரந்தி, மலர்கள்லேருந்து தேன் எப்படி பெருகுமோ அந்த மாதிரி பெருகிறதா இருக்கிறது அப்படின்னு இது கோதாவரியுடைய ஒரு அர்த்தம். ஏன் இந்த கோதாவரி இப்போ சொன்னா அப்படின்னா, இவர் ஒரு தென் தேசத்து கவி ஆயிட்டார். தென் தேசத்தில் இருக்கக்கூடிய கவிகள்லாம் வடக்கு நோக்கி போகணும் அப்படின்னால் சரஸ்வதி நதியில் நீராடணும்னு ஆசைப்பட்டான்னா முதல்ல அவள் கோதாவரியில் நீராடிட்டு தான் சரஸ்வதி நதியில் நீராடுறதுக்கு போவாளாம். சரஸ்வதி நதியில் நீராடினா அவளுடைய வாக்குகள்லாம் மதுரமயமாக போயிடுமா. ஆகையினால சரஸ்வதி நதியில் நீராடுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன்படிக்கு சரஸ்வதியில் நீராடணும்னா இவா கோதாவரியில் தீர்த்தாமாடிட்டு தான் சரஸ்வதியை பார்க்க சரஸ்வதியை நோக்கி போவாளாம். அந்த அளவுக்கு கோதாவரி அவ்வளோ விசேஷம் அப்படின்னா. சரி, இப்போ மேலே நாச்சியார் பக்கமாக ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம். ஹே கோதா, ஹே ஆண்டாளே வாக்தேவியே, கிருஷ்ணான் வயேன சாட்சாத் எம்பெருமானுடைய ஒரு சேர்க்கையினால யமுனானுபாவம், யமுனை நதி எப்படி சுத்தமாக இருக்கோ தரதியும் அதே போல சுத்தத்தை அடைந்திருக்கக்கூடிய ஹே சரஸ்வதியும், சரஸ்வதினா இந்த இடத்துல வாக்குன்னு அர்த்தம். வாக்குன்னா நாச்சியாருடைய வாக்கு எது? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களோ இல்லையா? தீர்த்தைகி அந்த குருக்களால் யதாவத், தீர்த்தைகினா சாட்சாத் ஆச்சாரியால் இந்த பாசுரங்களை ஆச்சாரிய முகமாக யதாவத் சரியான முறையில் அவகாக்கிய தெரிஞ்சுண்டு பவதி கட்டாக்ஷாத், உன்னுடைய கட்டாக்ஷத்துக்காக விகஸ்வர தியாம், ஒரு விகசிதமான ஒரு புத்தியோட கவீனாம் வாச்சகா கவிகளுடைய வாக்குகளானது மகரந்த முச்சஸ்புரந்தி, தேன் போன்ற விஷயத்தை கொடுக்கறதாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு இது நாச்சியார் பக்கமான ஒரு அர்த்தம். சாட்சாத் கோதாதேவி வாக்க கொடுக்கக்கூடியவள் அவள் இல்லையா? வாக் தேவதாவோ, நமக்கு வாக்கு எப்படி வருது அப்படின்னா அவளுடைய பாசுரங்கள்னால்தான் நமக்கு வாக்கே ஏற்படுறது இல்லையா? அவளுடைய பாசுரங்கள் திருப்பாவ பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களையும் ஒரு நல்ல ஆச்சாரியனிடத்துல தெரிஞ்சுண்டு சத்குரு கிட்ட உள்ளத யதாவது அவகாகிய உள்ளத உள்ளபடி தெரிஞ்சின்றால் நமக்கு அவருடைய ஒரு கட்டாட்சத்தினால நம்முடைய வாக்குகள்லாம் விகசித்தம் ஆறுது, நம்முடைய புத்தி விகசித்தம் ஏற்பட்டு நம்முடைய வாக்குகள்லாம் மதுரமயமா மாறுறது தான். ஏ கோதே, அதுவும் ஏன்னா அவ கேட்கிறாளாம் தேசிகனை பார்த்து, நீரோ முன்னாடியே ஜிகீஷத்துவமே கவிதார்க்கு கேந்திரான்னு சொல்லி ஹைக்ரீவ ஸ்தோத்திரத்துல பிரார்த்திச்சிருக்கிற ஹைக்ரீவனை பார்த்து அப்படியே வந்து அங்கேயே நீர் வந்து பிரார்த்திச்சபடியினால என்னுடைய நாதனே உனக்கு வந்து நல்ல வாக்குகளை கொடுத்துட்டான். அப்போ நல்ல வாக்குகளை கொடுத்தப்போ ஐக்ரீவனே கொடுத்தப்போ அங்க அவனை பார்த்து சொல்லிட்டு எங்கிட்ட திருப்பி வந்து என்னுடைய கால் சிலம்பு ஓசை எப்படி வருதோ அதே மாதிரியே என்னுடைய வாக்குகள்லாம் வரணும்லாம் நீர் பிரார்த்திக்கிறேற, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா, ஏன்னா ஐக்ரீவ ஸ்தோத்திரத்திலேயே மஞ்சு பிரணாதம் மனு புரந்தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதி மகாம், அதுவும் எந்த மாதிரி சாச்சரி சாதித்தர் நீர், அவருடைய ரத்ன சிலம்பு இருக்கக்கூடிய ஒரு இனிய ஓசை வேற சரஸ்வதிகள்ல பெட்டியில போல பெட்டியில அடங்கியிருக்கிறா போல அடங்கியிருக்குன்னு அங்க வந்து ஹைக்ரீவனை பிரார்த்திச்சு, அது எனக்கு அந்த வாக்குகள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி இங்க வந்து என்ன பண்ற, என்னுடைய சிலம்போட ஓசை எப்படி இருக்கோ அந்த சிலம்பு தான் ஒரு மதுரமயமான வாக்க கொடுக்கட்டும் அப்படின்லாம் என்ன பார்த்து பிரார்த்திக்கிறார். அங்க ஸ்லோகத்துல என்ன பண்ணா, ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதியும் திசந்து அப்படின்னு உம்முடைய ஹைக்ரீவனுடைய ஒரு கட்டாட்சங்கள் இங்க லோகத்துல இருக்கிறவாளுடைய எல்லாருடைய காதுகள்லயும் அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சரஸ்வதிய எனக்கு அருள் வேணும்னு அங்க பிரார்த்திச்சேர். லோகத்துல நான் கவிதை பண்றேன், என்னுடைய கவிதைகள் லோகத்துல இருக்கிறவா எல்லாருடைய காதுகள்லயும் இனிமையா போய் சேரணும்னு அங்க பிரார்த்திச்சேர். அப்படிப்பட்ட வாக்க அவரிடத்திலே பிரார்த்திச்சோரும் இல்லையோ, அதையும் இதையும் அவரிடத்திலேயே பிரார்த்திக்கலாமோ இந்த அமிர்த வாக்கையும், அப்படி பிரார்த்திச்சா அவரே உங்க கொடுத்துட்டு போறார் இல்லையா. வெறும் முகஸ்துதியாக என்னிடத்துல ஏன் பிரார்த்திக்கிறார், அயக்ரீவனிடத்துல இல்லாது என்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நாச்சியார் தேசிகனை பார்த்து கேட்கிறார். தேசிகன் விஜாபிக்கிறார் நாச்சியாரை பார்த்து, நன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன பரமபுருஷனா இருக்கக்கூடிய நாயகன் அவனுடைய குணங்களை காதுகள்ல அமிர்தத்தை கொடுக்கறது போல இனிமையான வாக்கத்தான் நான் பிரார்த்திச்சேன். என் இஷ்ட தெய்வமான அயக்ரீவனை பும்சாம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருடைய செவிகளுக்கு இனிய சரஸ்வதிய இனிய வாக்க நான் அவரிடத்துல பிரார்த்திச்சேன். இங்க நான் எதை யாசிக்கிறேன், உன்னிடத்துல என்ன யாசிக்கிறேன் அப்படின்னா, நான் மனித லோகத்துல இருக்கிற ஜனங்களுடைய செவிகளுக்கு இனிமையான விஷயத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக நான் பிரார்த்திக்கல உங்ககிட்ட, சாட்சாத் நாயகன் உன்னோட நாயகன் இருக்கானே பரமபுருஷன் சீமன் நாராயணன் அவனுடைய செவிகளுக்கு இனிமையான வார்த்தைகளை நான் பிரார்த்திக்கிறேன். இல்லையா, நான் லோகத்துல பிரார்த்திக்கிறது வந்து லோகத்துல ஏதோ ஒன்னு நான் பண்ணிட்டு போயிடுவேனே, ஏன்னா ஐக்ரீவன் கட்டாட்சம் எனக்கு இருக்கு, ஆகையினால நான் நல்லபடியா கவிதைகள் பண்றேன், அந்த கவிதைகள் லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய காதுகள்லயும் நல்லா தேன் போல பாயறது, இது எனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்ப நான் உன்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறேன், இல்லையா உன்கிட்ட பிரார்த்திக்கிற விஷயம் என்னது, சாட்சாத் ஐக்ரீவனுடைய காதுகள்ல இனிமையா சொற்கள், ஐக்ரீவனுடைய காதுகளுக்கு இனிமை தர மாதிரியான சொற்களை நீ எனக்கு தரணும்ன்றதான் நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன் இல்லையா. அதுவும் எப்படிப்பட்டது, நான் வந்து ஒரு முகஸ்துதியா நான் இங்க பண்ணல இல்லையா, கட்டாட்சாக திசந்தூன்னு அந்த இடத்துல அநேக வாக்குகள் என்னை அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சேன் இல்லையா. இங்க ஏகப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொன்னேன், இங்க என்ன பண்றேன் அப்படின்னா உன்னுடைய ஒரே ஒரு கட்டாட்சம் இல்லையா, அங்க ஏகப்பட்ட கட்டாட்சம் வேணும்னு சொன்ன ஐக்ரீவனை பார்த்து, இங்க எனக்கு ஏகப்பட்ட கட்டாட்சம் வேண்டாம் உன்னுடைய ஒரு கட்டாட்சம் போறோம், ஒரே ஒரு கட்டாட்சமே எனக்கு பல வார்த்தைகளை கொடுக்கும், அந்த பல வார்த்தைகள் ஹைக்ரீவனுடைய காதுகளுக்கு இனிமையா இருக்கும், இதான் நான் இங்க பிரார்த்திக்கிறது, வேற எதையுமே நான் பிரார்த்திக்கல அப்படின்னா. அதுவும் கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால இருக்கக்கூடியது, கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருந்தா ஒரு சுத்தமான ஒரு பாவம் ஏற்படும், அந்த பாவம் ஒரு சரஸ்வதியுடைய வெள்ளமா சரஸ்வதி நதியில யமுனா நதியிலிருந்து சரஸ்வதி நதிக்கு வெள்ளமா போறது இல்லையா. அதுவும் கிருஷ்ணன் உன்னுடைய காவியங்கள் எப்படிப்பட்ட காவியங்கள், கிருஷ்ணனோட சமன்வயம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காவியங்கள் உனக்கு இல்லையா, உன்னுடைய காவியத்தை நான் பாடணும்னா அந்த கிருஷ்ணன் ஆனந்தமா கேட்கணும், கிருஷ்ணன் ஆனந்தமா கேட்கணும் அப்படின்னால் இல்லையா, ஏத் கிருஷ்ணம் தத் பிருத்திவ்யா அப்படின்னு வேதம் சாதிச்சுது, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம். அப்படி கிருஷ்ணன் இல்லையா ஒரு இடத்துல இருக்கான், ஒரு இடத்துல லயிச்சு, நம்ம உலகத்துல இருக்க மொத்த பேரும் கிருஷ்ணன் இடத்துல லயிச்சு போயிருக்கா, கிருஷ்ணன் ஒரு இடத்துல லயிச்சிருக்கான் அப்படின்னா அது உன் இடத்துல மட்டும்தான். அதனால உன் விஷயமாக நான் பாடணும்னா கிருஷ்ணனை நான் அன்பயப்படுத்தணும், கிருஷ்ணனை அன்பயப்படுத்தணும்னா அதுக்கு உன்னுடைய கடாட்சம் வேணும், உன்னுடைய கட்டாட்சம் இருந்தாதான் கிருஷ்ணனை நான் வந்து அன்பயப்படுத்த முடியும், கிருஷ்ணனுடைய காதுகளுக்கு இனிமையான சொற்களை நான் கொடுக்க முடியும் இல்லையா. அப்படி நான் கொடுக்கணும்னா அது உன்னுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கட்டாட்சத்தில் தான் முடியும்னா, பவதி கட்டாட்சத், உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னா. அப்படி பவதி சம்பந்த திருஷ்யா ஹரிம் அப்படின்னு பெரியவாள் எல்லாம் பிரயோகிச்சிருக்கா, பட்டரே சாச்சிருக்காரு இந்த விஷயத்தை. அப்படி அவளுடைய வாக்குல வர்ணிக்கக்கூடிய என்னுடைய வாக்கு அவ வாக்குன்னா என்ன அர்த்தம், பட்டர்கள் பட்டனுடைய வாக்கெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவளுடைய வாக்கு அழகா இருக்கிறதுக்கான காரணம், இனிமையா இருக்கிறதுக்கான காரணம் உன்னுடைய கட்டாட்சம். அந்த உன்னுடைய கட்டாட்சத்தை கொண்டுதான் பெருமாளை நான் ஸ்லோகம் பண்ண முடியும், இப்படி ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அப்படிப்பட்ட வாக்குகள் என்னுடைய எனக்கு தோணணும், இதை தோண வைக்கணும் அப்படின்றது தேசிகனுடைய பிரார்த்தனையாக இந்த ஸ்தோத்திரத்துல அமைஞ்சிருக்கு. தாசன்.